மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே, நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே, நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே. மேனகு போல உனகை புதுப்பாட்டே, உன்மேனியின் சாயலோ ஆனந்த நீரூற்றே. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே, நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே. பழுக்க பழுக்க ரசம் பிழிய பிழிய பழம் உள்ளூர கல்லூர தள்ளாடுமோ, பழுக்க பழுக்க ரசம் பிழிய பிழிய பழம் உள்ளூர கல்லூர தள்ளாடுமோ, குடிக்க குடிக்க மனம் மிதக்க மிதக்க தினம் பண்டாட்டம் கொண்டாட்டம் உண்டாகுமோ. ஒடிய இடை நெளிய நெளிய நடை உல்லாச பல்லாக்கின் ஊர்கோலமோ, ஒடிய ஒடிய இடை நெளிய நெளிய நடை உல்லாச பல்லாக்கின் ஊர்கோலமோ. நெருங்க நெருங்க மெல்ல ஒதுங்க ஒதுங்க என்னும் கூடல்கள் இவராணி பொய்யாரமோ. மாலை இடலாமோ மஞ்சம் வரலாமோ, சேலை தொடலாமோ கைகள் படலாமோ. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே, நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டே. நழுவ என்னை தழுவ தழுவ வரும் வித்தைகள் கண்ணாகும் வெள்ளோட்டமோ, மயக்கி மயக்கி பின்பு மறைத்து மறைத்து வைத்தல் அன்பேவும் செல்வாக்கி அடையாளமோ. காதல் காவல் தடை போட்டால் அவள் மீறாதோ. ஆடினால் மன்மதன் விளையாட்டே.